தாங்க வந்தனம் அன்னமையோ அன்னமைய விண்ணாமைய நீருவீர தங்கீர்த்தனாலன்மவினே நின்னு கவித பிதா மௌன நாமைய நீ குசாஷ்டாங்க வந்தனம் அன்னமையாவோ அன்னமைய கண்ணாமையமை மலன்னோ நீலோ கண்ணீதோ போதனலன்னே தெலுசு கொன்னாமைய தெலுசு கொன்னமைய நீ குசாஷ்டாங்க வந்தனம் அன்னமையவோ அன்னமைய புன்னாமைய கடல போகொட்டு வர நிறுவ மன்னா முரளிரவ ரூபாணி தாட்டிலே ரன்னமைய நீ குசாஷ்டாங்க வந்தனம் அன்னமையாவோ அன்னமையா.